ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ நிலா நிலா கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா கை வரும் தினம் தினம் சுகம் தான்